தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தை இன்னு பாலூத்தி வளர்த்தேன் பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி கண்மணி ஏன் கண்மணி